சிகைகள் தளிர நின்னுலையவே, வாக்கிளி மகளே தேன் குளிர் மொழியே, அரியொரியூஞா அறிவிருந்தாடு கனகதிவிகளில் எழுதிய கவிதன் அழகில் சீலரிகைகள் தளிர நின்னுலையவே, வாக்கிளி மகளே தேன் குளிர் மொழியே, அரியொரியூஞால் அறிவிருந்தாடு கனகதிவிகளில் எழுதிய கவிதன் அழகில் சீலரிகைகள் தளிர நின்னுலையவே. மதுரபாவமாய் ஹிருதய கீதமாய் வரிக ஏழு சாகரவுமேற்று பாடும் ஒரு ராகமாயுணரு நீ. சரிம சரிமப சரிம பனி சரிம பனிச சரிம பனி சரிரிம பனி சரிமப ஆலதிகள் தளிர நின்னுலையவே. திரிகள் பூத்து நிற்கும் ஒரு தீபமாயுணரு நீ. ஓரியன் கரளிலாகவே மலைய சானுவில் நிறநிலாவு போல் வரிக ஏழு பொன் திரிகள் பூத்து நிற்கும் ஒரு தீபமாயுணரு நீ. பமரி பமரிச பமரிசனி பமரிசனி பமரிசனி பம பமரிசனி பமச ஆலதிகள் தளிர நின்னுலையவே, வாக்கிளி மகளே தேன் குளிர் மொழியே, அரியொரியூஞாலதிலிருந்தாடு கனகதிவிகளில் எழுதிய கவிதன் அழகெழும் ஸ்ரீலதிகள் தளிர நின்னுலையவே, ஸ்ரீலதிகள் தளிர நின்னுலையவே, ஸ்ரீலதிகள் தளிர நின்னு.